மனம் ஏந்தி பாமாலை பாடி வந்தோமே, முருகன் தாளில் பூமாலை சூடி நின்றோமே. பங்குனி நாளில் பால்குடம் ஏந்தி பாமாலை பாடி வந்தோமே, முருகன் தாளில் பூமாலை சூடி நின்றோமே. கார்த்திகை மாதம் கண்மணி வேலன் கோயில் வந்தோமே, குமரன் காவடி ஏந்துகின்றோமே. அழகன் முருகன் சேவடி போற்றுகின்றோமே. பங்குனி நாளில் பால்குடம் ஏந்தி பாமாலை பாடி வந்தோமே, முருகன் தாளில் பூமாலை சூடி நின்றோமே. மயிலேறும் மாறன் அன்றி மனதில் சொந்தம் இல்லை, வேலேந்தும் தேவன் அன்றி வேறு துணை யாரும் இல்லை. மயிலேறும் மாறன் அன்றி மனதில் சொந்தம் இல்லை. வள்ளி மணவாளன் வள்ளல் குருநாதன், வள்ளி மணவாளன் வள்ளல் குருநாதன், அள்ளி தந்த ஞான செல்வம் ஆள வந்தோமே. எங்கள்